రామాంగదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతశ్చితరాణి తృణమయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైకసింధో రామానుజస్య ధరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరివ దయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్పదంగ్రీగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాశ్వయ భట్టరాధ శ్రీభక్తిదార గుణశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాళ యతీంద్రమిశ్యాన్ శ్రీమత్పరాంకుశ ముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாதி நெஞ்சேன் வனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோழி மதிலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தேந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடசித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த சாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்த லக்ஷண முனிர் தத்தாம் மதி நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிசத்தாம் சதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சகாரி நாமானமஹம் ப்ரபத்யே. திருக்குழந்தை எம்பெருமான் விஷயமாக ஆறாவமுதே என்று இருக்கக்கூடிய திருவாய்மொழியை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னை என் செய்கின்றாய், என்னான் செய்கேன், யாரே கணைகன், என்னையும் செய்கின்றாய் என்பதாக ஆழ்வார் பெருமாளிடம் கேட்கிறார். நான் செய்வதற்கு எந்த உபாயமும் இல்லை, உன்னைத் தவிர வேற கதியும் இல்லை, அதனால் என்னுடைய எத்தனத்தினாலே என்னுடைய முயற்சியினாலேயே உன் திருவடிகளை நான் பெறுவேன் என்று நீ நினைத்தாயானால் அது நடக்கிற காரியம் இல்லை. உன்னுடைய கிருபையினாலே உன்னுடைய திருவிழை எனக்கு கொடுத்தருள வேணும் என்பது தவிர வேறு உபாயம் கிடையாது. அப்படி வேறு ஒரு உபாயம் இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். பின்ன என்ன கேட்டா, ஆன பின்பு என்னால் என்னால் அன்னாள் உன்னதால் பிடிச்சே சிலக்கானே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரார்த்தனை. என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இங்கே நான் செல்லுகின்ற நாள் எத்தனை நாள்கள் உண்டோ அத்தனை தினங்களும் உன் திருவடியே நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டு நான் நடக்க வேண்டும் என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார். நம்மளுடைய நிலைமை, அதாவது சரணாகிதி பண்ணவனுடைய ஒரு நிலைமையை இத்தனை தெளிவாக காட்டுகிற பாசுரம் வேறு இருக்க முடியாது. என்னான் செய்கேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு அனன்ய கதிகத்துவத்தை சொல்லி, அனன்ய உபாயத்துவத்தை சொல்லி, யாரே கலைகள் அனந்த உபாயத்துவத்தை சொல்லி, என்ன என் செய்கின்றாய் என்பதாக பகவானுடைய கருணையே நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன். நீ என்னை என்ன செய்ய போகிறாய், எனக்கு உன்னுடைய திருவடிகளை பெறுவதற்கு வேறு உபாயம் இருந்தாலும் அது வேண்டாம், அதை நீ எனக்கு தர வேண்டாம், உன் கருணையாலே தர வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தார். இதை தொடர்ந்து அடுத்து நாலாவது பாசுரம் பார்க்கலாம். சிறக்கான் கேட்பார் காலும் அளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிடானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி நலத்தால் நிற்கார் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அளப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே. எம்பெருமானுடைய கீர்த்தி எல்லை இல்லாமல் இருக்கிறது. நல்ல ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் சர்வஜ்ஞனான சிவன், அந்த சிவனுக்கும் தந்தையாரான பிரம்மா, இவர்களெல்லாம் மேலே மேலே தன்னுடைய அறிவுகளை வளர்விட்டுக் கொண்டு மேலே மேலே எம்பெருமானை அறிந்து கொள்ள வேண்டும், எம்பெருமானுடைய கீர்த்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் நினைத்தாலும் முடியாத அளவு அதற்கும் மேலே கீர்த்தியை உடையவர். நித்த சூரிகளுடைய ஞானத்துக்கும் மேலே அப்பாற்பட்ட கீர்த்தியை உடையவன் எம்பெருமான். அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண நிதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அது மட்டுமல்ல, எல்லா உலகத்தையும் தனக்கேயாக ஆக்கிக் கொண்டவன். அப்படி ஆக்கிக் கொள்வதற்காக திருக்குழந்தையிலே ஆச்சரியமான ஒரு திருமூர்த்தியுடன் சேவையை சாதிப்பவன். நலத்தால் மிக்கார் நல்ல நன்மைகள் உடைய மகாபக்தர்கள் இருக்கக்கூடிய திருக்குழந்தையிலே வந்து கிடந்த சேவையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானே உன்னையே காண வேண்டும் என்பதாக நான் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதிலே அந்த ஆசை அதிகமாக அதிகமாக அந்த கவலையுடன் ஆகாசத்தை நோக்கி நான் அழுவேன், நான் தொழுவேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். செலக் காண்கிற்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே அப்படின்னு பெருமாளை பார்த்து கூப்பிடுற. ரெண்டுமே எம்பெருமானை கூப்பிடக்கூடிய பதங்கள். எத்தனானாலும் மேலே மேலே இருக்கக்கூடிய கீர்த்தியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய கீர்த்தியை நம்மளாம் ஓரளவு தான் புரிஞ்சுக்க முடியும். நல்லளவு புரிஞ்சுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டார்னா, நம்ம கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க முடியும், ஒரு மூலையில தான் புரிஞ்சுக்க முடியும். நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சிவன், பிரம்மா, அதுக்கு மேல நித்திய சூரியன், இவர்களால் தான் முடியும். அப்படி முடியும்னு இருக்கிறவர்கள் கூட முடியாத கைவிட்ட விஷயம் இது. ஏதோ நிவர்த்தந்தே அப்படின்னு வேதம் சொல்றது. வேதத்துக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆனா வேதத்துக்கும் தெரியாத விஷயம் எது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய பெருமை, அந்த பெருமையினுடைய முடிவு எங்க முடியிருக்குங்கிறது வேதத்துக்கே தெரியாது. அதனால வேத வாக்குகளே திரும்பி வந்திருப்பான் அந்த முடிவை கண்டுபிடிக்க முடியாமல். அந்த மாதிரி செல காண்கிற்பார், செல மேலும் மேலும் செல்லும்படியாக மேலும் மேலும் தங்களுடைய புத்தியினாலே சென்று இதற்கு மேல் இவ்வளோ கீர்த்தி, அதுக்கு மேல் இவ்வளோ கீர்த்தி, அதற்கு மேல் இவ்வளோ கீர்த்தி என்று புத்தியினாலே சென்று பார்க்கக்கூடியவர்கள், பார்ப்பதற்கான திறமை உள்ளவர்கள் செல காண்கிற்பார். அவர்கள் காணும் அளவும் செல்லும் கீர்த்தியார். அவர்கள் எந்த அளவு பார்க்கிறார்களோ, தம்முடைய புத்தியாலே பார்க்கிறார்களோ, அதற்கும் மேலே இருக்கக்கூடிய கீர்த்தியை உடையவர். செலக்கான்கிற்பார் காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய் என்ன அர்த்தம் கேட்டா, உழப்பு இலானே, உழப்புனா அவதி, எல்லை, எல்லை இல்லாதவன். எம்பெருமானுடைய குணத்துக்கோ, எம்பெருமானுடைய கீர்த்திக்கோ, எம்பெருமானுடைய விபூதிகளுக்கோ எதற்குமே எல்லை இல்லாமல் இருக்கக்கூடியவன். எதற்கு எல்லை இல்லைன்னு சொல்லல, பொதுவா எல்லை கிடையாதுன்னு சொல்லிட்டார். இதுக்குமே எல்லை கிடையாது. அதைத்தான் புல்லாம் சுருக்கி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண மகோதஜியே அப்படின்னு சாதிக்கிறார். அனவதிக அதிசய, அதாவது எல்லை இல்லாத உயர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஒண்ணு ஒண்ணுமே அனந்தமான கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்கள் ஒண்ணு ஒண்ணுமே கூட அனவதிக அதிசயமா இருக்கு. அப்படின்னா ஒரு காருண்யம்னு எடுத்துட்டா எந்த அளவு காருண்யம் நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு சௌந்தரியம்னு எடுத்தா எந்த அளவு சௌந்தரியம் சொல்லி நம்மளால சொல்ல முடியாது, நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவு எல்லையை கடந்த நிலையிலே இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எனத்தான் விற்பார் காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பு இலானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி, சர்வ லோகங்களையும் தனக்கு சேஷமாக உடையவன் ஒரு மூர்த்தி அப்படிங்கிற, அதாவது அப்படிப்பட்ட திருமூர்த்தியை உடையவன், திவ்ய சரீரத்தை உடையவன். எல்லாருக்கும் பகவானுக்கு சேஷம்தான், பகவான் தான் சேஷி, இது சாஸ்திரத்திலே இருக்கு. ஆனா அதை இங்க சொல்லல. இப்ப எம்பெருமான் வந்து இந்த திருக்குழந்தையுடைய அவதாரம் பண்ணி இங்கே தன்னுடைய திவ்ய ரூபத்தினாலே எல்லா லோகத்தையும் தன்னதாக ஆக்கி கொண்டிருக்கிறான். உன் அழகாலே சர்வாத்மாக்களையும் உன் அழகாலே தோற்பித்து அடிமையாக்கிக் கொள்ளவல்ல திருவுடம்பை உடையவனே. இப்போ எல்லா உலகம்னா, உலகம்னா லோகத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சுண்ட. ஏன்னா உலகம்னா லோகத்தில் இருக்கிறவர்கள் சொல்றது நம்சத்திலையும் உண்டு, லோகாக அப்படின்னா லோக ஜனாகன்னு அர்த்தம். தமிழ்லையும் உண்டு, உன்னை பார்த்து உலகமே சிரிக்கிறது அப்படின்னா உலகத்தில் இருக்க ஜனங்கள்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லா ஜனங்களையும் உடையவன், தன்னுடையவனாக ஆக்கி கொண்டவன், அப்படிப்பட்ட திருமூர்த்தியை உடையவன். திருக்குழந்தையிட போய் சேவித்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, உடனே எம்பெருமானுக்கு தன்னை எழுதி கொடுத்து விடுவார்களாம். அந்தளவு அவர்களை தோற்பித்து தனக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்பவன் அந்த சுந்தர மூர்த்தியாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். உலப்பிரானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி, நலத்தால் மிக்காறு குழந்தை கிடந்தாய். நலம் அப்படின்னா சிநேகம் அர்த்தம். பயர் வர மதி நலம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, மதினா புத்தி, நலம்னா ஸ்நேகம், ஸ்நேகம்னா பக்தி, பிரீத்தி தானே, பிரீத்தினா பக்தி. நலத்தால் மிக்கா பக்தியினாலே மிகுந்தவர்கள் அப்படின்னா ரொம்ப அதிகமான பக்தி உள்ளவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய குழந்தையிலே, நலத்தால் மிக்கார் குழந்தை கிடந்தாள், நல்ல ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லாம் எம்பிரான் கிட்ட அத்தியந்த பக்தியோடு கூட எல்லாத்தையும் விட்டு இருப்பவர்கள். சக்ருதாக்கார விலோகனா விலோகனேச்சயம் திணீகிருத்தானுத்தம பக்தி முக்திபி அப்படின்னு ஆளவந்தால் சாதிக்கிறார். ஒரு தடவை எம்பெருமான் சேவிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மத்த எல்லாத்தையும் விடுவார்களாம். மோட்சம் கூட வேண்டாம்னு சொல்லுவாளாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லுவான், எம்பெருமானை சேவிக்கணும் அவ்வளவுதான். சக்கர ஒரு தடவை சேவிக்கிறதுக்கு அவர்கள் எல்லாத்தையும் விடணும்னா கூட எல்லாத்தையும் விடுவதற்கு தயாரா இருப்பவர்கள். அப்படிப்பட்ட மகாத்மபிகி மாம் அவலோக்கியதாம் நய அப்படிங்கிற அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் இருக்காரு. அதான் கடாட்சம் என்ன வேணும் அப்படின்னு ஆள் வந்தா பிரார்த்திக்கிறார். அந்த ரீதியிலே எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல எத்தனையோ மகான்கள்லாம் எம்பெருமான் சேவிக்கணுங்கிறதுக்காகவே சகல விதமான சுகங்களை எல்லாம் விட்டுட்டு, சகல விதமான லாபங்களை எல்லாம் விட்டுட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கான், இப்பவும் இருந்துட்டு இருக்கான் நிறைய பேர். அப்படி இருக்கிறவர்கள் நிறைந்த ஊரா அந்த திருக்குழந்தை அப்படிங்கிறது. அதனாலே அவளுக்காக அந்த குழந்தையிலே வந்து இருக்கானா பெருமான், அவளுடைய ஊர்ல வந்து இருக்கணும், இப்படிப்பட்ட பக்திமான்கள் இருக்கிற ஊர்ல வந்து இருக்கணும் அப்படின்னு அங்க வந்து இருக்கானா ஸ்ரீவைஷ்ணவர்கள். சக்ருத்வதாகார விலோகனாசயா இத்தியாதிகளின்படியே கரை புரண்ட ஸ்நேகமுடைய ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய திருக்குழந்தையிலே அப்படின்னு அக்ஷம் சாய்ச்சார் சாட்சா சுவாமி. வானவர் நாடு என்னவா போலே திருக்குழந்தை ஸ்ரீவைஷ்ணவர்களுடையதாய் அத்தால் இங்கே வந்திருக்கிற மாத்திரமாக நினைத்திருக்கிற பகவத் புத்தியாலே சொல்லுகிறார். சீதை குண்டம் சொல்லச்ச வானவர் நாடு அப்படிங்கிற, சீதை குண்டங்கிறது எம்பெருமானுடைய ஊர் தானே, எம்பெருமானுடைய ஊர்ல நித்திய சூரிகள் எல்லாம் இருந்திருக்கார், சதாபத்யந்தி சூரையாக அப்படின்னு அவர்கள் கைங்கறி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லல, நித்திய சூரியனுடைய நாட்டிலே எம்பெருமான் வந்து இருக்கான் அப்படிங்கிற வானவர் நாடு அப்படின்னு அவாளுக்கு சொல்றா பாருங்க. அது என்னன்னு கேட்டா எம்பெருமான் தனியா இல்ல, அங்க இவாளுக்காக தான் அங்க இருக்கான், நித்தியசூரிகாலுக்காக தான் எம்பெருமான் அங்க இருக்கான். அதாவது வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தி ஆத்மா பக்தைர் பாகவதை சக. வைகுண்டங்கிற லோகத்துல பிராட்டியோடு கூட பெருமான் இருக்கானே, பிராட்டியும் பெருமானுமாக ரெண்டு பேருமாக இருக்கிறார்களே, அவ இருக்கும்போது பக்தை பாகவதை சக பாகவத பக்தர்களோடு கூட இருக்கலாம், தனியா இல்லையா. அதனால தனியா இருந்தா அது ஒண்ணு, அந்த மேல் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னு சொல்ற ஆழ்வார் கூட. அதனால பக்தர்களோடு இருக்கிறதுக்காக தான் ஸ்ரீவிகுண்ட லோகத்திலே இருக்கான், தனியா இருக்கணும் இருக்கா இல்லை. அப்படி பார்த்த எம்பெருமான் இங்க பூலோகத்துல பக்தர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் எதுவும் பார்த்தான். திருக்குறந்தையிலே சீ வைத்தார்கள் நிறைய பேர் இருக்கா, அப்போ அவ ஊர்ல நாமளும் போய் இருக்கலாமே தோணிச்சு. அதுக்காக சீவை குண்டலோகத்திலே நீங்க வந்து காணாம் பெருமாள். அதனால என்ன கேட்டா, இந்த வைஷ்ணவர்களுக்காக பகவான் வந்தபடினாலே இவர்கள் இருக்கக்கூடிய ஊர் இவர்களுடைய ஊர்னு தான் சொல்லணும், பெருமாளுடைய ஊர்னு சொல்லக்கூடாது. அதுதான் நலத்தால் மிக்கார் குடந்தை, இது நல்ல பக்தியோடு இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய குடந்தை. அந்த குடந்தையிலே கிடந்தாய், நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய். இப்பவுமே திவ்ய தேசத்துக்கு பெருமை என்பது பெருமாளினாலே வரக்கூடிய பெருமையை காட்டிலும் அங்க இருக்கக்கூடிய பாகவதர்களினால்தான் உண்மையிலே பெருமை அதிகம். ஸ்ரீரங்கத்தை அப்படி தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறோம் எல்லாரும், என்ன காரணம்? எல்லா திவ்ய தேசத்திலும் இருக்க பெருமான் தானே ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கா, ஒரே பகவான் தானே. ஆனால் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் மண்டியிட்டு கிடந்த இடம் அது ஸ்ரீரங்கம். அதே போல பெருமாள் கோயில், பெருமாள் கோயிலுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டான்னா, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நம்ம இதுல யார் யார்கள் வந்தாலோ, சுவாமி ராமானுஜர், சுவாமி வேதாந்த தேசிகர், அதுக்கப்புறம் நடாதூர் அம்மாள், அதுக்கப்புறம் பிள்ளான், அதுக்கப்புறம் அப்புள்ளார், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், அதுக்கப்புறம் இன்னும் அநேக ஆச்சாரியர்கள், இது வரைக்கும் பல ஆச்சாரியர்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த ஸ்ரீரங்கம், இந்த காஞ்சிபுரம் முதலானதெல்லாம். அதனால தானே அதுக்கெல்லாம் இன்னும் பெருமை கூடுதலாக இருக்கு. அதனாலே எம்பெருமானை காட்டிலும் அந்த திவ்ய தேசத்துக்கு பெருமை சேர்ப்பவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பக்தர்கள். அதிலும் முன்னாடியே சொன்ன மாதிரி சக்ருத்வதாகார விலோகநாசயா அப்படின்னு சொல்ற மாதிரி கரை புரண்ட ஸ்நேகமுடையவர்கள், அந்த பெருமானுக்காக எதுவேனா செய்வார்கள். சிவமகான்கள் அங்கே பகவத் கைங்கரியத்துக்காகவே இருக்கா, ஸ்ரீரங்கத்திலையும் காஞ்சிபுரத்திலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கா. அங்கே காஞ்சிபுரத்துல வரதாச்சாரியார் சுவாமி, பாத்தாச்சார சுவாமி தந்திரி வரதாச்சாரியார் சுவாமி எழுதியிருந்தார், பரம சாத்விகராக எழுதியிருந்தார், எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை விடாத பண்ணிட்டு இருந்தேன், ரெண்டு வேளையும் கைங்கரியம், ரெண்டு வேளையும் விட மாட்டேன், அதை தவிர வேற எதுவும் தெரியாது. வேதாத்தியனம் பண்ணவர், சாஸ்திராத்தியனம் பண்ணவர், சாமானிய சாஸ்திரம் அத்தியனம் பண்ணவர், அப்புறம் நாவல் பாகத்துல வேதாந்த காலக்ஷேபங்கள்லாம் பண்ணவர். அவர் நினைச்சிருந்தால் பல இடத்துல போய் சதஸ்லாம் அன்வயிச்சு மகாவித்வானாக ஆகியிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தால் அவர் சாமானிய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம் எல்லாத்தையும் அவர் நிபுணராக இருந்தபடினாலே ஒரு பெரிய உத்தியோகத்தை, ஒரு யூனிவர்சிட்டிலேயோ எங்கேயாவது பெரிய உத்தியோகத்தை பார்த்து கொண்டு அங்கே ஆனந்தமாக அவர் மாச சம்பளத்தோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் பகவத் கைங்கரியம் நமக்கு இருக்கு, அங்க விசேஷமான கைங்கரியம் தேவ பெருமாள் சன்னதியில அவருக்கு மந்தகுஷ்டம் வேதாரம்பம் முதலான கைங்கரியங்கள்லாம் இருக்கு. அதனால பகவத் கைங்கரியம் இருக்கிறபடினாலே தீர்த்த கைங்கரியம் அது இருக்கு. முதல் தீர்த்தக்காரர்கள் சாத்தியம் அல்லவா, அதனால இதை தவிர மற்றதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை என்பதாக அதை விட்டுட்டான். எல்லாத்தையும் விட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. அதே மாதிரி எத்தனையோ மகான்கள் இருக்கா, அவர்கள்லாம் பெருமாள் கைங்கரியத்துக்காக நமக்கு வரக்கூடிய ஸ்ரேயஸ்கள்லாம் எத்தனை இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இருக்கிறவர்கள் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்காக தான் பெருமாள் அங்கு இருக்கார் அப்படின்னு சொல்லணும். அதுதான் இந்த பாசுரத்திலே சொல்ற, நலத்தால் மிக்கார் குழந்தை கிடந்தாய் அப்படின்னு, உன்னை காண்பான் நான் அளப்பாய், ஆகாசத்தை நோக்கி அதுவன் தோழனே, உன்னையே பார்க்க வேண்டும், இப்படி ஆறாவும் சொல்லப்படியாக அனவருக்கே நிறத்திய போக்கியமாக இருக்கக்கூடிய உன்னை காண வேணும் என்கிற ஆசையினாலே அப்படின்னு நான் அல அப்பாய், நான் ரொம்ப வியாக்குலனாக இருக்கேன், நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன், எனக்கு இது தவிர வேற எதுவும் வேண்டாம். ஆலாப ஆளின்வனாதிகள் நடக்கும்படி காண்கியில் உட்கண்டை உடையவனாய், உன்னை காண்பான்னா பெருமாள் போய் போன கோயில் போன பெருமாள் தெரிவிக்கலாமே அப்படின்னா பார்க்கறதுன்னா அந்த மாதிரி பார்க்கறது இல்ல, உன்னை காண்பான் நானல் அப்பா, நிரதி செய்ய போக்கியமா இருக்கக்கூடிய பகவான் காண்கிறோம். ஆறாவது முதலையும் ஆறாவது முதலாக அனுபவிக்கணும், அது முக்கியம், அது நம்மளால முடியறதான் பார்க்கணும். ஆறாவது முதல் பெருமாளுக்கு திறனாகவும் இருக்கு, பரமபோக்கியன் அப்படின்னு அர்த்தம், பரமபோக்கியனான பெருமானை பரமபோக்கியம் அனுபவிக்கும், சக்கல விதத்தினாலையும் இதை தவிர ஒரு தியாகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முக்கிய சம்சேகம் ஆந்திர சம்சேகம் எல்லாத்தோட கூடயும் பெருமாளை நல்லா அனுபவிக்கணும், சர்வவிதமான கைங்கரியம் பண்ணிட்டு அனுபவிக்கணும், இதுதான் ஆழ்வார் காசை. அதைதான் கேட்கிற, உன்னைக்கா அன்பான் நான் அளப்பாய் அப்படிங்கிற, நான் சொதேக போகனான் நான் காண்கிறவன் நானாய், காணப்பட்ட விஷயமும் நீயான், ஆனால் ஒரு க்ஷணம் மாறி இருக்க போமோ என்ன கருத்து? உன்னைக்கான்பா நான் அளப்பாய், நான் இருக்கேன் நீ இருக்க. நான் வந்து உன்னை தவிர வேற எதுவும் வேண்டாம், உன்னையே போக்கியமாக நடித்துக் கொண்டிருக்கிறேன். நீயும் எனக்கா இந்த இடத்துக்கு திருக்குழந்தையிலே வந்து இருக்கிறாய், வேற என்ன வேணும்? இங்க வந்து கண் வளர்ந்து அருளுகிறனே அப்படிங்கிற, அதாவது எம்பெருமானுக்கு பிடிச்ச இடம் அப்படிங்கிறது உண்டு. எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் சீவை குண்டம். நான் அதை பிடித்த இடமாக சொல்றதில்லை, பல இடங்கள்லயும் உத்தமமான ஒரு இடம் அது சீவை குண்டம்ங்கிறது, அப்ராகிருதமான ஒரு திவ்ய தேசம். ஆனால் சீராப்திங்கிறது சீவை குண்டத்தோட பிடிச்சிருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டானா, தவ பிரியம் தாம எதிய ஜென்ம பூஹு, பிராட்டியினுடைய அவதார ஸ்தலம் அது. அதனால பிராட்டி அவதாரம் பண்ணாருங்க அப்படின்னால பிராட்டி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வியாமோகம், ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அது அவர் இருக்கக்கூடிய இடத்துலயும் அந்த ஆசை அப்படிங்கிறது வரும் இல்லையா. அதனால திருப்பார்கடல் வந்து சீவை குண்டத்தை காட்டிலும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு. இன் அமுத கடற்பள்ளி அப்படிங்கிற சுவாமி தேசிக, இன் அமுத கடற்பள்ளி ரொம்ப பரம போக்கியமாக அமிர்தம் வந்த இடம், அந்த அமிர்தத்திலிருந்து பிராட்டி தோன்றின இடம், அமிர்தத்தை காட்டிலும் முக்கியமானது. அமுதினில் வரும் பெண் அமுது அப்படின்னு சொல்றார். அதாவது சமுத்திரத்தை கடைந்த போது அதுல முதல் முதல்ல என்னென்னமோ பதார்த்தங்கள்லாம் வந்தது, அதெல்லாம் யார் யாரோ எடுத்திருந்தார்கள். முதல்ல விஷம் வந்தது, அதுக்கப்புறம் குதிரை வந்தது, யானை வந்தது, அப்சர ஸ்திரீகள் வந்தா நிறைய வந்தது, அதுக்கப்புறம் அமிர்தம் திரண்டு வந்துதான். அந்த திரண்டு வரத்துக்கு முன்னாடி இந்த அமிர்தம் மேல இருக்கிற அதிலிருந்து பிராட்டி தோன்றின, அதனால அமிர்தோத்பவா அப்படின்னு திருநாமம் அமிர்தம். அப்போ விண்ணவர் அமுதுனா அமுதில் வரும் பெண் அமுது அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அப்படி பிராட்டி பரம போக்கியமா இருக்கார். யாருக்கு அமுதுனா பெருமாளுக்கு அமுதாக இருக்க, ஆறாமுதமான பெருமாளுக்கே ஆறாமுதமாக பிராட்டி இருக்க, அந்த பிராட்டி அவதரித்த இடமானபடினாலே திருப்பாசல் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட பெருமாள் அந்த திருப்பார்கடலையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு வரான்னா அது அதை காட்டிலும் ரொம்ப பிடிச்சதா இருக்கணும், அப்பதானே வருவான். சீது குண்டத்தை விட்டுட்டு திருப்பார்கடலுக்கு வந்தவன், சொந்த இடத்தை விட்டுட்டு பிராட்டி இருந்த இடம் பிடிச்சிருக்குன்னு வந்தவன், அதையும் விட்டுட்டு அங்கிருந்து ஒரு இடத்துக்கு வந்தான்னா அப்போ அவ எவ்வளவு பிடிச்சவளா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதைத்தான் அழகா சொல்றார் சுவாமி, அடற்குள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தன்னிலும் காவிரியுள்ள முகந்தகிறான் அப்படிங்கிற. அதை காட்டும் சீவிகந்த லோகத்துல கருத்மானோட இருக்கிறத காட்டிலும் அந்தனர் மாட்டினும் அப்படின்னா வேதத்துல இருக்கிறத காட்டிலும் இன்னமுத கடற்பள்ளி தன்னிலும், பிராட்டி வந்த கடற்பள்ளி இருக்கள் அதை காட்டிலும் காவிரியுள்ள முகந்தகிறான், காவிரி உள்ள முகந்துகிறான். காவிரி கரைங்கிறது எம்பெருமானுக்கு திருவுள்ள முகந்திருக்கான். அதனால ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் என்ன பண்ணான்னு கேட்டானா, திருப்பார்கடல்லதான் முதல்ல அவதாரம் பண்ணார், அதுக்கப்புறம் அங்கிருந்து சத்தியலோகம் பண்ணார், அதுக்கப்புறம் அங்கிருந்து அயோத்தியா வந்தார், அதுக்கப்புறம் அங்கிருந்து ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கார். அப்படி எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு வந்து ஸ்ரீரங்கத்துல கடைசியில வந்து இருக்கிற அப்படின்னால ஸ்ரீரங்கம் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியாது. திருப்பார்கடலோட பிடிச்சது எதுன்னா சத்தியலோகம், ஏன்னா பிரம்மா இருக்கார். சத்தியலோகத்தை காட்டிலும் பிடிச்சது அயோத்தியா, ஆனா அயோத்தியை காட்டிலும் பிடிச்சது ஸ்ரீரங்கம். நான் ஆழ்வாராச்சாரியர்கள் ஒருத்த பேரும் அந்த இடம் அது, அதனால்தான் அது பிடிச்சிருக்கு. சத்யாலோகா சகல மகிதாத்தானதோ வார்பூனாம் சங்கே மாத சமதிக குணம் சைகதம் சத்யஜாயாக அப்படிங்கிற பாதுகாசத்துல உனக்கு ஸ்ரீரங்கம் தான் ரொம்ப பிடிச்சது. இந்த பாசுரத்துல சொல்லும் போது இன்னமுத கடற்பள்ளி தன்னிலும் காவிரி உள்ள முகந்த பிரான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ தேவிகுண்டத்தையும் அந்த ஸ்ரீரங்கத்தையும் சொல்லலாம், திருக்குடந்தையும் சொல்லலாம் போல இருக்கு. திருக்குடந்தையிலையும் காவிரிக்கு தானே பெருமாள் இருக்க, காவிரி கரையில தானே பெருமாள் இருக்க, அவரும் சீராத்தியை விட்டுட்டு இங்க வந்து இருக்கார் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட பாகவதர்களுக்காக பெருமாளுக்கு பிடித்த இடமான தேவிகுண்டத்தையும் விட்டுட்டு, திருப்பார் கடலையும் விட்டுட்டு, பிராட்டியினுடைய இடத்தையும் விட்டுட்டு இந்த பக்தர்களுக்காக இங்க வந்து இருக்க. அந்த சாக்சா சுவாமி சொல்ற, பிராட்டிக்கு பிறந்தகமான கஷீரசமுத்திரத்தில் போலே பெரிய ஜனங்களுடைய ஊர் என்கிற ஆசக்தியாலே இங்கே வந்து கண் வளர்ந்து அருளிகிறவனே அப்படின்னு விவசாயிக்கும் போது அந்த திருப்பார்கடல்ல என்ன பிரீதியோ அந்த பிரீதியை பண்ணிட்டு இங்க வந்து இருக்க அப்படிங்கிறார். பிராட்டியினுடைய இடம் இதுன்னா பாகவதருடைய இடம், இங்கே வந்திருக்காங்க. சாங் தேசிகன் தான் அதை காட்டிலும் இங்க இன்னும் பிரீத்தி அதிகமா இருக்கு அப்படிங்கறத சாங் தேசிகன் சாதிக்கிறது. அது இங்கே விவசாயம் அப்படி அப்படி வந்து இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான் பரமபோக்கியனானவன். அவன் எத்தனை ஆசோரைக்கு வந்திருக்கான், நமக்கா வந்தபோது அவன் பரமபோக்கியனானவன், அவன் அப்படியே அனுபவிக்கணும். உன்னை காண்பான் அப்படின்னா உன்னை ஆறாவதுமாவே சகல விதமாயும் உன்னை அனுபவிக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். அது நடக்கல. உன்னை என்ன சரீரத்தில் இருக்கக்கூடிய நடக்காது, சம்சாரத்தில் இருந்தா நடக்காது. உன்னை காண்பான் நான் அளப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா ஆகாசத்தை நோக்கி அழுவன் எம்பெருமானே. நான் ஆகாசத்தில் தானே எம்பெருமான் வரணும். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு பொய்யாத்தோ மகாத்விதி என்று நீ எழுந்தருளிகிற சம்பாவனை உடையதான ஆகாசத்தை பார்த்து பாலரை போலே அழா நின்றேன் அப்படிங்கிற சின்ன குழந்தைகள்லாம் அம்மா எந்த பக்கத்திலே வராளோ அந்த பக்கத்தை பார்த்து அழுது, அம்மா கடைக்கு போன வச்சுக்கோங்க, அப்ப அந்த பக்கமே பார்த்து பார்த்து எழுதும், அம்மா வராளா வராளான்னு சொல்லி. அந்த மாதிரி எம்பெருமான் வரணும்னா எங்கேருந்து வருவான் அப்படின்னா ஸ்ரீவிண்ட லோகத்துல இருந்தான வரணும், ஆகாசத்துல இருந்தான வரணும். ஸ்ரீவிண்ட லோகத்துக்கே ஆகாசம் பேர் வேதத்துல பரமேவியோ மண்ணு அப்படின்னா வரும். அதனால அப்படி நீ வரக்கூடிய இடம் ஆகாசத்தில் இருந்து, அதனால நான் அதை பார்த்து அழுவன், நீ வருவியோ வருவியோ என்று நினைத்து அழுவேன். அழுவன் சொல்லுவனே, உன்னுடைய வரவை எதிர்பார்த்து சின்ன குழந்தையைப் போலே நான் அழுது கொண்டிருப்பேன், அப்புறம் தொழுது கொண்டிருப்பேன் அப்படிங்கிற பிள்ளான் சாதிக்கும் போது உன்னை காண்பான் நான் அலமர்ந்து ஸ்ரீ கஜேந்தாழ்வானுக்கு வந்து தோற்றி அருளினா போலே வந்து தோற்றாய் என்று கொண்டு ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவன் என்கிறார். கஜேந்தாழ்வானுக்கு ஆகாசத்திலிருந்தான வந்தார் திருமண் சங்கச்சக்க கதாபாணியாக ஆகாசத்திலேருந்து வந்து காப்பாத்தின மாதிரி எனக்கும் ஆகாசம் ஆதி மூலமே கத்தின கஜேந்திராவனுக்கு வந்த மாதிரி எனக்கும் ஆகாசத்திலிருந்து தான் நீ வருவாய் என்பதாக நினைத்து நான் அழுவன் அப்படிங்கிற சின்ன குழந்தை மாதிரியாக அழுவன். ஏன்னா பரம குழந்தைகளுக்கெல்லாம் என்ன கேட்டா அம்மாவை தவிர வேற கிடையாது. குழந்தைகளுக்கு பெரிய விஷயம் என்ன கேட்டா ஒரு திருடமான அத்தியவசாயம் குழந்தைகளுக்கு உண்டு, நம்மளும் குழந்தை மாதிரி தான் இருக்கணுங்கிற. அம்மாவை தவிர வேற எதுவும் கிடையாது குழந்தைகளுக்கு. அம்மா இல்லைன்னா அழுவும், அம்மாவை பார்க்க முடியாட்டா அழுவும், அம்மானு ஒருத்தர் இருந்தா போறோம். சின்ன குழந்தைகள் கை குழந்தைகளை சொல்றேன், அம்மானு ஒருத்தர் இருந்தா போறோம், வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் கிட்ட அந்த அளவு நம்ம வந்து பக்தி வேணுமா, பகவானை தவிர வேற வேண்டாம் அப்படின்னு. அதுதான் சொல்றாரு ஆகாசத்தை. அப்ப அம்மா என்னென்ன கொண்டு அழுவோம், ஆகாசத்தை நோக்கி சில குழந்தை என்ன பண்ணும் கேட்டா அம்மா கொஞ்சம் தியானம் போனாலும் இல்லை பக்கத்திலேயே நிற்கும், ஒரு நிமிஷம் அப்படி போனா நீங்க பாத்துக்கோங்க நான் அப்படி போறேன்னு சொல்லிட்டு போனா உடனே அழ ஆரம்பிச்சு அப்படின்னா பாத்துருக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் பகவான் கிட்ட நமக்கு தோணணுமா, ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே, அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாதி அலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பன் செழுவன் பழன குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா தொழுவனேனை உனதாள் சூறு சேரும் வகையே சூழ்கண்டாய். நான் அழுவேன் தொழுவேன் ஆடிப்பார்ப்பேன் பாடி அலற்றுவேன், பிறகு என்னுடைய மோசமான பாபங்களை அதையெல்லாம் நினைத்து கொண்டு இந்த பாபங்கள் இருப்பதால் தானே உன்னை நான் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது என்று அதையே நினைத்து வெட்கத்தோடு கூட கவிழ்ந்திருப்பேன். பக்கத்திலே இருப்பவர்கள் எல்லாம் எம்பெருமான் பக்கம் ஏதாவது தோஷம் சொல்லப் போகிறார்களோ என்பதாக அதை நினைத்து நான் வெட்கப்பட்டுக் கொண்டிருப்பேன். நல்ல செழுத்திருக்கிற பயிர்களை உடைய வயல்களை உடைய திருக்குழந்தையிலே கண் வளர்ந்தருளுகிற எம்பெருமானே செந்தாமரை கண்ணா உன்னையே நோக்கி வேறு கதி இல்லாமல் தொழுது கொண்டிருக்கிற என்னை உன் திருவடிகளை சேரும் வகையை சேரும் உபாயத்தை நீயே பார்க்க வேண்டும், நீயே அருள வேணும் என்பதாக இருக்கும். அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடியலற்றுவன், அழுது காண்பன் தொழுது காண்பன் ஆடி காண்பன் பாடி காண்பன் அலற்றிக் காண்பன் பின்னையும் நீ வரக்கானேன் அப்படின்னா நான் அது பார்ப்பேன், ஆடி பார்ப்பேன், தொழுது பார்ப்பேன், என்னென்ன மூலம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு. ஆடி காண்பேன் அப்படின்னா ஆடுவேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அதுவன் பாலரை போலே அதுவன் தொழுவன், வேதாந்த ஞானிகளைப் போலே தொழுது பார்ப்பன், ஆடி காண்பன், சாப்பல அதிசயித்தால் என் செய்தால் கிடைக்கும் என்று அறியாதே கூத்தாடி பார்ப்பன். அழகா தாத்திரம் சொல்லிக்க, சின்ன குழந்தைகள் மாதிரி அழுவேன், இல்ல வேதாந்த ஞானி போலே கை கூப்பிண்டு எம்பெருமான் வருவானா பார்த்துட்டு இருப்பேன், இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம கூத்தாடி மாதிரி ஆடிட்டு இருப்பேன். பாடி அலற்றுவன் பிரேமத்தாலே கல்யாண குணங்களை பாடி அர்த்தியான தொலைவித்து பார்ப்பன் கோபிராசி எல்லாம் பாடினார்கள் அப்படின்னு. அந்த மாதிரியாக நான் உன் திருநாமத்தை சொல்லி பாடி பாடி நீ வருவியான்னு பார்ப்பேன். ஆனா என்ன ஆனாலும் எந்திரமான் வர காணே, அவன் வரல. என்ன காரணம் அப்படின்னா இத்தனை ஆசை உடையவனுக்கு இந்த உபாயத்தினால வர வேண்டாம். அதிகரப்படியினாலேயோ தொழுகப்படியினாலேயோ எந்திரமான் வரணும் இல்லை, அவனுடைய கருணையினாலே வரணும். இத்தனை ஆசையோடு இருக்கிறவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வரணும். ஆனால் எந்திரமான் வரல, ஏன் வரலை அப்படின்னு பார்த்தா எல்லா பாப்பம் இருக்கு, அதனால்தான் வரலை. தழு வல்வினை தழுனா என்னை தழுவி கொண்டிருக்கிற, என்னோடு சேர்ந்து என்னை விடாமல் என்னை தழுவி கொண்டிருக்கிற மகா பாபங்கள். தழுவல்வினை ஆள் பக்கம் நோக்கி இந்த பாபத்தினாலே இதுதானே உன்னை அனுபவிக்கிறதுக்கு தடையா இருக்கு, அதனாலே நான் வெட்கத்தோடு இருப்பேன். அப்படி வெட்கத்தோடு இருக்கும்போது பக்கம் நோக்கி இந்த பக்கம் பார்த்துட்டு ஒரு பக்கமாக பார்த்து நான் தலையை குனிந்து கொண்டு வெக்கத்தோடு இருக்கு, இப்படி பாபங்கள் எல்லாம் பண்ணோமே அதனால்தானே எம்பெருமான் வரலை. இங்கே வெக்கத்துக்கு பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பன் அப்படின்னு சொல்றாரோ இவர், பாபத்தினாலே பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பன் அப்படின்னு. இதுக்கு அழகா அர்த்தம் சொல்றார் இல்லான் அர்த்தம் சொல்லும் போது, பார்த்த ஜனங்கள் இந்த லோகத்தார் உன் பக்கலிலே குணஹானியை சொல்லா நிற்கிறாரே என்று லஜ்ஜித்து தலையெடுக்க மாட்டாரு என்னுடைய பாபம் என்றிருப்பேன். லோகத்திற்குள்ள என்ன சொல்வா அப்படின்னு கேட்டானா, இத்தனை அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் இவர் அழுது தொழுது ஆடி பாடி இதெல்லாம் பண்ணியும் எம்பெருமான் வரல இல்லையா, இப்ப வராதனாலே எம்பெருமான் மேலே தோஷத்தை சொல்வாளாம், இத்தனை பண்றாருவார் எம்பெருமானே கட்டின்னு கிடக்கிறார், ஆனா பெருமாள் எங்க வர அப்படின்னு லோகத்தை இருப்பாங்க. எம்பெருமானுக்கு ஒரு குறைவை சொல்வார்கள், அதை நினைத்து நான் கஷ்டப்பட்டிருந்து நானே கவிழ்ந்திருப்பன் அப்படிங்கிற. உன் பக்கத்திலே குணஹானியை சொல்லா நிற்கிறாரே என்று லஜ்ஜித்து என்ன கேட்டானா, அப்படி பண்ணி கடைசியில நீ வரலன்னு உண்மையிலுமே தோஷத்தை சொல்றாரே, உண்மையுடைய தோஷம் என்னன்னு கேட்டா என்னுடைய பாபம் தானே தோஷம், லஜ்ஜித்து தலையெடுக்க மாட்டாதே என்னுடைய பாபம் என்றிருப்பன் அப்படிங்கிற. என்னுடைய பாபம் தான் இது காரணம் அப்படின்னு அதை நினைத்து கொண்டிருப்பேன். நாட்டா நாலு விதமா சொன்னான்னா நமக்கு வெக்கமா இருக்கும், பொதுவா நம்ம பத்தி நாலு விதமா சொல்றான்னு வச்சுக்கோங்க, இது படிக்க மாதிரி இருக்கு அப்படிதான் சொன்னா வச்சுக்கோங்க, நமக்கு வெக்கமா இருக்கும். ஆனா இப்ப ஆழ்வாருடைய வெக்கத்துக்கு காரணம் இது இல்லை, தன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாளேங்கிற காரணம் இல்லை. இந்த ஆழ்வார் இவர் எம்பெருமானியே அழுவன் தொழுவன் ஆடி கண்ணன் பாடி அலற்றுவன் இருக்கச்சா, ஆனா எம்பெருமான் முகம் கொடுக்கலையே, என்ன ஒரு எம்பெருமான், இது என்ன ஒரு தெய்வம் அப்படின்னு லோகம் சொன்னா எம்பெருமான் பக்கம் போய் தோஷத்தை சொல்றாளேன்னு அதை நினைச்சு வெட்கப்படுவாராம். இவர் இப்படி ஜனங்க இருக்காரு நம்மளுடைய பாபம் தானே அப்படின்னு நினைப்பாராம். தழு வல் வினையால் பக்கம் நோக்கி, அதான் தழுனா தழுவி கொண்டிருக்கிற விடாமல் பிடித்து கொண்டிருக்கிற வல் திருடமான அப்படின்னு உன்னால் உரிய நிவர்த்திக்க போகாததான என்னை தழுவி கொண்டிருக்கு, அதனால என்னால் ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து என்ன பிடிச்சிருக்கு, நான் அதை பிடிச்சாதானே, யார் பாபத்தை பிடித்துக் கொண்டிருந்தால் நான் விட்டுடலாம், ஆனா பாபம் வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்ப நான் விட முடியல. சரி வேற ஏதாவது வழி உண்டானா, வல் திடமா பிடிச்சிருக்கு, வேற எதாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, பெருமாள் மாத்திரம் வந்து நிவர்த்தனம் பண்ணா உண்டு, வேற வழி கிடையாது, உன்னை தவிர வேறு யாராலையும் நிவர்த்திக்க முடியாததான திடமான பாபங்கள். தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாளை கவிழ்ந்திருப்பன் அப்படின்னார். கெழுவன் நானி அப்படின்னா கவிந்திருப்பேன்னா தலையை கவிந்திருப்பேன்னு அர்த்தம். நானினா வெட்கத்தோடு கூட இருக்கும். கெழுவன் பழன குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா செழுத்திருக்கிற ஒன்னா அழகான அர்த்தம். பழன வயல்களை உடைய கழனிகளை உடைய நன்னா காவிரி ஜலம் இருக்கிற அப்படின்னால இந்த காலத்திலேயே ஆச்சரியமா இருக்கு. தஞ்சாவூர் கும்பகோணம் மக்கள்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? ஒரே சமிருத்தி, சமிருத்தினா அப்படி ஒரு சசிய சமிருத்தி, காவிரிலையும் ஜலம் பூர்த்தியா இருக்கும். அப்படி நெல் பயிரெல்லாம் தஞ்சாவூர்ல வளர்ற மாதிரி எங்கேயும் வளராது, திருக்குழந்தையில வளர்ற மாதிரி எங்கேயும் வளரும், அப்படி இருக்குமா? செழுவன் பழன குழந்தை கிடந்தாய், அப்படிப்பட்ட குழந்தையிலே கண் வளர்ந்த அள்ளுகிறேன் எம்பெருமானே. செந்தாமரை கண்ணா உன்னுடைய அழகிய திருக்கண்களாலே என்னை பார்த்தருள வேணும் அப்படின்னு அர்த்தம். செழுவன் பழன குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா தொழுவனேனை உணதால் சேரும் வகையே சூழ்கண்டாய். நான் உன்னை தொழுது கொண்டிருக்கிறேன், அப்படி தொழுவனாக அதாவது வேற வழி இல்லாமல் உன்னையே நினைத்து தொழுது கொண்டிருக்கிற என்னை உனக்கால் சேரும் வகை, உன் திருடி அடையும் வகையை நீயே கண்டாய், நீயே சூழ்கண்டாய், நீயே உபாயம் பார்க்க வேண்டும். நான் வந்து என்னுடைய பிரவருத்தியாலே உன்னை அடையணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னுடைய பிரவருத்தி ஒன்றும் கிடையாது, நீயே சங்கல்பிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். செழுவன்பழன குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா ஒருவனேனே உனதான் சேரும் வகையே சூழ்கண்டாய், உன்னை சேரும் வகையே சூழ்கண்டாய். நீ உபாயமாக சூழ், சூழ் அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுன்னு சொல்லவே இல்லை. இந்த இடத்துல உபாயத்தை சொல்லு, ஏதோ ஒரு உபாயம் பண்ணணும். நீ நீ என்ன சூழ்ச்சி பண்ணுவே தெரியாது. ஏதோ சூழ்ச்சி பண்ணி பாழ பாண்டவர்களை எல்லாம் காப்பாற்றின மாதிரி என்கிட்ட எதுவும் கிடையாது. நான் ஒரு உபாயம் செய்யல, ஆனால் நீ ஏதாவது சூழ்ச்சி பண்ணி என்னை கூட்டிக் கொள்ள வேண்டும். சொல்வனேனை உனதால் சேரும் வகையே சூழ்கண்டாய், சூழ்கண்டாய் உன் சூழ்கண்டாய் என் தொல்லை வினையை அறுத்து உன்னடி சேரும் ஊர்கண்டிருந்து ஊரா குழி தூர்த்து என நாள் அகன்றிருப்பன் வாழ்த்தொல் புகழார் குழந்தை கிடந்தாய் வானோர் கோமானே யாழி விசையே அமுதே அறிவின் பயனே அரியேனே. பகவத் அனுபவ கைங்கரியத்தாலே சுகமாக வாழ்பவர்கள், நல்ல கீர்த்தியுடைய சீவைத்தவர்கள், அவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருக்குழந்தையிலே கண்வளந்தருளிகள் எம்பெருமானே. வானோர் கோமானே நித்து சூரர்களின் நாயகனே, யாழி நமுதே வீணையினுடைய கானமே, அதாவது வீணையுடைய கானம் போல் நிறைசெய்ய போக்கியமானவனே, அமிர்தமே அப்படின்னா பெருமானை கூப்பிட்டு அறிவின் பயனே என்னுடைய ஞானத்தினுடைய பலனே நீதானே அப்படின்னு. அரியேரே சிம்மம், சிரேஷ்டமான சிம்மமானவனே, என்னுடைய தொல்லை வினையை அறுத்து பழைய விடைய பழைய பாவங்களை நாம் அறுத்து உன் அடிசேரும் நீ ஒரு உபாயம் பண்ண வேண்டும், நான் உன் திருவடிகளை அறியும்படி நீ சங்கல்பிக்க வேண்டும் அப்படின்னு. உன் அடிசேரும் ஊழ்கண்டிருந்தே உன்னை சேர வேண்டும் அப்படின்னு இதுதான் எனக்கு தேவை. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் இந்த பிரகிருத்தியில இருந்து எதையோ அனுபவிச்சு தூரா குழி தூர்த்து தூர்க்க முடியாத குழிகளை எல்லாம் தூர்த்து தூர்த்து இந்திரியங்களுக்கு எத்தனை பட்டாலும் எத்தனை கொடுத்தாலும் ஆசை மாறாத திருப்தி இல்லாத இந்திரியங்களுக்கு இன்னும் கொடுத்து கொடுத்து எத்தனை நாள் தான் நான் உன்னை திரும்பி இருக்க போகிறேன், நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா என்பதாக அர்த்தம். சூழ்கண்டால் என் தொல்லை வினையை அறுத்து உன் அடிசேரும் ஊழ்கண்டிருந்தே தூராக்குழி தூர்த்து என நாள் அகன்றிருப்பன். தூராக்குழி தூர்த்துங்கிற குழி, ஒரு பண்டத்தை தூர்த்தோம்னா கொஞ்சம் தான் குழி மூடினா பரவாயில்ல, இந்திரியங்கள் தான் குழி. இந்திரியங்களுக்கு நாம என்னென்ன விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து அதை நிரப்பணும். குழினா அதனுடைய ஆசை, இந்திரியங்கள் மேல மேல ஆசைப்படுறது. நம்ம விஷயத்தை கொடுக்குறோம், இதை அனுபவி இதை அனுபவி இதை அனுபவித்து எத்தனை அனுபவிச்சாலும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், இனிமே ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இந்திரியம் சொல்றது கிடையாது. இன்னும் மேல மேல மேல மேல அந்த குழியானது தூரவே மாட்டேங்குது. அது இன்னும் குழியாவே இருந்துருக்கு எத்தனை பண்ணாலும். அப்படிப்பட்ட அந்த இந்திரியங்கள் ஆகிற குழி இல்ல பிரகிருதி ஆகிற குழியில என்னை காண்பித்து என்னை பிரிய வச்சிருக்கே, எத்தனை நாள் உன்னை விட்டு நான் இருப்பேன், நீ என்ன பண்ணணும்னு கேட்டா என்னுடைய பாபங்களை எல்லாம் பழைய பாபங்கள் தொல் வினையெல்லாம் போகும்படியாக ஒரு உபாவம் நீயே பண்ணணும் அப்படிங்கிற சூழ்கண்டாய் நீ ஒரு உபாயம் பண்ண வேணும், நான் திருவடிகளை அடையும்படி நீயே சங்கல்பிக்க வேணும், உன் என் தொல்லை வினையை அறுத்து என்னுடைய அனாதியான பாவங்களை அறுத்து உன் அடிசேரும் ஊழ்கண்டிருந்தே. நான் இந்தமான பத்தி தெரியலன்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கெல்லாம் நாஸ்திகர்களுக்கெல்லாம் அவர்கள்லாம் தூரா போய் தூத்து தூத்து பார்த்துட்டு இருப்பா ஏதோ ஒன்று, அவ அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை. ஆனால் உன் அடிசேரும் ஊழ் என்னுடைய பாக்கியங்கிறது உன் திருவடியை சேருவதுதான், அதுதான் இந்த ஆத்மாவுக்கு சுரூபம் அப்படிங்கறத புரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சரீரத்தில் நான் இருக்கேன்னா இதை காட்டிலும் கஷ்டம் கிடையாது. சரீரத்தில் இருக்கும், சரீரத்தில் இருக்கட்டும், அதாவது சரீரமே ஆத்மா அப்படின்ற கிரவன் சரீரத்திலே போகத்தை அனுபவிச்சுட்டு அத்தை சென்று அங்கேயே கிடக்கும் கணக்குல அப்படியே இருந்துட்டு போட்டான். ஆனால் உன்னை பற்றி தெரிந்து கொண்டவன் இந்த ஆத்மாவுக்கு பரமபோக்கியமானவன் நீ அப்படின்னு தெரிஞ்சின்றவன் அதை எழுந்து நிற்கிறேன், அதை காட்டும் மோசம் என்ன, அதை எழுந்து சரீரத்தில் போய் ஈடுபட்டு இருக்கேன், அது எத்தனை கஷ்டம். அதனால உன் அடிசேரும் ஊழ் கண்டிருந்தேன், உன் அடிசேருகையே இந்த ஆத்மாவுக்கு சுபாவம் என்கிறதை அறிந்திருக்க செய்தேயே. இது என்ன தெரியும், தெரிஞ்சுன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு என்னால் இருக்க முடியும். தூரா குடிது உருத்து ஒன்றாலும் தூர்க்க போகாதவையான இந்திரியங்களை விஷயங்களாலே பூரிப்பித்துக் கொண்டு இந்திரியங்களாலே ஹேய விஷயங்களை அனுபவித்துக் கொண்டு எத்தனை நாள் விசேஷித்து இருக்க கடவேன் அப்படிங்கிற இந்திரியங்கள் தான் தூராக்குடி, இத்தனை ஆனாலும் அதுக்கு திருப்தி கிடையாது, மேலும் மேலும் கேட்டுட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒண்ணு ஒரு நாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாக்குக்கு நல்ல ருச்சியான ஆகாரம் வேணும் தேவையா இருக்கு, அந்த ருச்சி நாக்கு கேட்கறதெல்லாம் ஒரு 40 வயசு வச்சுன்னா கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது அப்படின்னு இருந்தா நிம்மதியா இருக்கும். ஆனா அப்படி இல்லை, ஒரு கண்ணு அப்படின்னா எத்தனையோ விஷயங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறது, அது இந்த வயசு வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கண்ணாலே வந்து விஷயங்களை பார்க்கணுங்கிறது ஆசைப்படாது அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ஆனா இவோ தூராக்குழியா இருக்கு, இதை தூர்க்கறதே நம்ம வாழ்க்கையா இருக்கு. தூராக்குழி தூர்த்து எத்தனை நாள் அகன்று இருப்பேன், நான் எத்தனை நாள் உன்ன விட்டு இருப்பேன், நீயே ஏதாவது உபாயம் பண்ண வேண்டாமா, நீ என்ன பண்ற கேட்டானா, வாழ்க்கை புகழார் குழந்தை கிணந்தாய் வானோர் கோமானி, நீ திருக்குழந்தையில இருக்க அங்க இருக்கிறவர்களுக்காக அங்க இருக்க, வாழ்க்கை புகழார் வாழ்க்கையாலே சொல் புகழார் இயல்பான புகழை உடையவர்கள், வாழ்க்கைனா எம்பெருமானோட கூட இருக்கிறதான் வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றபடியினாலே திருக்குழந்தையிலே நல்ல கீர்த்தியோடு இருக்கலாம் மகான்கள் எத்தனையோ பேர். வாழ்த்தொல் புகழார் குழந்தை கிடந்தாய், யார் வாழ்பவர்கள் அப்படின்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி வாழ்பவர்களே வாழ்பவர்கள், மற்றவர்கள்லாம் வாழாதவர்கள், எம்பெருமானை பற்றி தெரியாதவர்கள்லாம், அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்று எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு திருக்குழந்தையில் இருக்கக்கூடிய நல்ல கீர்த்தியை உடையவர்கள் அவர்களே ஊர் அது திருக்குழந்தைங்கிறது, அதுல நீ வந்து இருக்க. வாழ்த்தொல் புகழார் குழந்தை கிடந்தாய் வானோர் கோமானே நித்தசூரிகளின் நாயகனே யாகி நீசையே வீணையினுடைய நாதமே, வீணையினுடைய நாதம் எப்படி பரமபோக்கியமா இருக்கும், அப்படி பரமபோக்கியமாக இருக்கக்கூடியவன் யாகி நிசையே அமுதே, அமுதேன அமிர்தமே அப்படிங்கிற எம்பெருமான் நினைப்பதற்கும் இல்லை சொல்லுவதற்கும் எல்லாத்துக்கும் பரமபோக்தமாக இருக்கக்கூடியவன். அறிவின் பயனே அறியே, என்னுடைய அறிவினுடைய பயன் நல்ல ஞானத்தினுடைய பயன் என்ன கேட்டா பகவத் அனுபவம் தான் பலன், பகவத் அனுபவம் இல்லைன்னு நிச்சுக்கோங்க, சரீர அனுபவம் தான் இருக்கும் நிச்சுக்கோங்க, அதுக்கு ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம், ஞானம் இல்லாட்டா கூட தான் சரீர அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கு, யார்தான் சரீரத்தை அனுபவிக்கல, பத்து பேரும் சரீர அனுபவத்தை இந்திய அனுபவத்தை எல்லாமே பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார். ஞானத்தினாலே அதை மீறி வந்தால் சரீர அனுபவத்தை மீறி ஆத்மானுபவத்தை பெற முடிஞ்சால் அது ஞானத்துக்கு அர்த்தம் இல்லை, பகவத் பக்தி இருந்தால் ஞானத்துக்கு அர்த்தம் இருக்கு, இல்லட்டா அர்த்தம் இல்லை. அதான் அறிவின் பயனே அப்படிங்கிற, ஞானத்தினுடைய பயனே நீதானே. அரிய எரே அப்படிங்கிற, அரியனா சிங்கம், ஏறுனா சிரேஷ்டம் இருக்கும், சிரேஷ்டமான சிங்கமே நடக்கும், அதாவது சர்வசிரேஷ்டம் எல்லாரை காட்டும் உயர்ந்தவனே அப்படிங்கிற. என் தொல்லைவினை அறுத்து உன் அடிசேரும் ஊழ்கண்டா, என் தொல்லைவினையை அறுத்து என்னுடைய பாபங்களை எல்லாம் அறுத்து வரும்படி நீ சூழ்ச்சி பண்ண வேண்டும், நீ ஒரு சங்கல்பம் பண்ண வேண்டும் என்பதாக இருக்க. தூர்கண்டாய் என் தொல்லைவினை அறுத்து உன் அடிசேரும் ஊர் கண்டிருந்தே தூரா புரிதூர்க்கு என நான் அண்டிருப்பன் வாழ்கொள் புகழார் கிடந்தை குடந்தை கிடந்தாய் வானோர் கோமானே யாழ்நிசையே அமுதே அறிவின் பயனே அரியேரே கசிவரிய ரொம்ப ஆச்சரியமா கூப்பிடுறாரு. அரியேரே என் நம்புடரே சங்கத் கருமுகிலே எரியே பவனக்குன்னே நாள் தோழெந்தாய் உணதருளே பிரியா அடிமை என்னை கொண்டாய் குடந்தை பெருமானே தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சண்மம் களையாயே அரியேரே சிரேஷ்டமான சிங்கமே என் அழகிய பொன் போலே இருப்பவனே செங்கண் கருமுகிலே காலமேகமே எரியை பவளக்குன்றே அக்னி போலே பிரகாசமாக இருக்கக்கூடிய பவளக்குன்று போலே இருக்கக்கூடிய எம்பெருமானே நாலு தோள்களை உடைய எம்பெருமானே உனது அருளே உன்னுடைய கிருபையினாலே என்னை உன்னை விட்டு பிரியாதபடி தாசனாக நித்திய ரசிகனாக ஆக்கிக்கொண்டவனே குழந்தை திருமானே தரியேன் இனி உன்னை பிரிந்து நான் தரித்திருக்க மாட்டேன் இனி உன் சரணம் தந்து என் தன்மத்தை எல்லாம் கலைந்தரு வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். பிரார்த்தனை தான் அழகு கூப்பிட எம்மன கூப்பிடுறது அழகா இருக்கு. இந்த பாசுரங்கள்ல போன பாட்டுல யாழ்நிசையே அமுதே அறிவின் பயனே அரியேனேன்னு ஆச்சரியமா சொல்ல சொல்ல ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி இந்த பாட்டு அரியேரே எண்ணம் பொற்சுடரே செங்கை கருமுகிலே எரியே பவளக்குன்னே நாள் தோழிந்தாய் அப்படிங்கிற எம்பெருமான கூப்பிடுறது இல்ல அரியேரே சிரேஷ்டமான சிங்கமே நடக்கும் அப்படின்னா உன்னதமாக இருக்கக்கூடிய எனக்கு சுவாதந்திரத்தாலே சர்வ உன்னதமாக இருக்கிறவனே யார் உயர்ந்திருக்கா அவன் சிங்கம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் சர்வ உன்னதமாக இருக்கக்கூடியவன் என் அம் பொற்சுடரே என்னுடைய அழகிய பொன் போலே இருக்கிற காந்தியை உடையவனே அம்னா அழகிய பொன் போலே பிரகாசிக்கக்கூடிய திருமணியை உடையவரா எம்பெருமான். சிங்கன் கருமுகிலே இவந்த கண்ணை உடைய கருமுகிலாக இருக்கார். இப்பவுமே திருமணி கருப்பா இருக்கு கண்ணு சிவப்பா இருக்கு எம்பெருமான் வாத்சல்யா பேசினார். அப்ப சிவந்த கண்ணை உடைய கார் முகில் போல எம்பெருமான காணும். எரியே அக்னி போன்ற ஏரினா போன்ற நட்சம் எரியே பவளக்குன்றே அக்னி போன்ற பவள மலையாக பவளம் பவளம்னு ஒரு நவரத்னத்திலே ஒண்ணு அந்த பவள மலையாக பெருமானுடைய திருமணி இருக்கான். அத்திஜுரனாய் அதிபோக்கியனான என்று இந்த பதத்துக்கும் தாத்பரியம் எரியேங்கிறப்படினால ரொம்ப பிரகாசிக்கிறான் நட்சம் பவளக்குன்றே அப்படிங்கிறப்படினால ரொம்ப போக்கியமா இருக்கான் நட்சம் பார்த்துட்டே இருக்கலாம் போல அத்தனை அழகா இருக்கணும். நாள் தோல் என்றாய் நான்கு தோள்களை உடையவனே அப்படின்னு எம்பெருமானுடைய திருத்தோள் அழகினாலே தன்னை அடிமை கொண்டவன் அப்படின்னு சொல்ற நான்கு திருத்தோள்களும் சேவை சாதிக்கிறான். உனதர் உடே உன்னுடைய அருளானே பிரியா அடிமை என்னை கொண்டாய் உன்னை என்னை உன்னுடைய தாசனாக நீ ஆக்கிக் கொண்டாய் அத்தியந்த கருணையினாலே சீகரித்துக் கொண்டாய் குழந்தை திருமானே திருக்குழந்தையிலே இருக்கக்கூடிய விராட்டியோடு கூடி இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படிங்கிற என்னை அடிமை கொள்கைக்காக திருக்குழந்தையிலே பெரிய விராட்டியாரோடே கூட வந்து கண்வளம் தருளுகினவனே நான் மாத்திரம் வராமல் பெரிய விராட்டியும் கூட்டிக்கொண்டு எனக்காக வந்து இருப்பவனே பிரியாடிமை என்னை கொண்டாய் குழந்தை திருமாலே தரியேன் இனி இனிமேல் தரிக்க மாட்டேன் இத்தனை நாள் போல இல்ல உன்னுடைய தாசனாக நான் ஆன பின்பு உன்னை விட்டு என்னால் தரிக்க முடியாது ஆகையால் உன்னுடைய திருவடிகளை தந்து என்னுடைய ஜென்மத்தை களைய வேண்டும் அதாவது சம்சாரத்தை களைய வேண்டும் அப்படின்னு பிரியாடிமை என்னை கொண்டாய் குழந்தை திருமானே தரியேன் இனி உன் சரணம் தந்து என் தன்மம் களையாயே முதல்ல உன்னுடைய திருவடிகளை கொடு. குழந்தைகள் தான் குழந்தைகள் ஊனு கதறித்தனம் அம்மா என்ன முதல்ல பாலை கொடுத்து அதை சமாதானப்படுத்துறாங்க முதல்ல திருவுடைய அனுகிரகத்தை கொடுத்து என்னை சமாதானப்படுத்து அப்படின்னு பிரார்த்திக்கிற தரியே நுனையும் சரணம் தந்து என் தன்மம் களையாயே அப்படின்னு பிரார்த்தனை. இங்கே தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பார்க்கும்போது நித்தௌஹித்யாமிருதத்வாத் மர்யாதாதீர்த்தகீர்த்தியா நலினநயனதஃ நாயகத்வாத் சுராணாம் சர்வஸ்ரேஷ்ட்யாதியோகாத் அனிதரகதிதாத்யாவஹ சன்னபாவாத் தாஸ்யே ஸ்வே ஸ்தாபயே ஸ்வாமி ஹரிஹி இதி சகஜி ஸ்தாபயாமாச கிருஷ்ணம். எம்பெருமானவன் தன்னுடைய தாஸ்யத்திலே பக்தர்களை வைப்பவன், என்னுடைய தாசர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக, நம்மை தாசபாவத்தோடு கூட இருப்பதாக வைக்கக்கூடியவன் அப்படிங்கறது இங்க சொல்றார். இதுல இன்னைக்கு நாலாம் பாசுரத்திலே பார்த்திருக்கோம். நாலாம் பாசுரத்திலே மரியாதா தீச கீர்த்தியா, மரியாதையை கடந்த, மரியாதைன்னா எல்லை, எல்லையை கடந்த கீர்த்தியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு எல்லைக்கு மேல இருக்கக்கூடிய கீர்த்தி, எல்லைன்னா எப்படி எல்லையை கண்டுபிடிச்சோம்னா அந்த கீர்த்திக்கு தான் எல்லையே கிடையாது. என்ன எல்லைன்னா நம்முடைய ஞானம் இருக்கும் இல்லையோ, அந்த ஞானத்துக்கு தான் எல்லை உண்டு. ஆனா கீர்த்தி அந்த எல்லையை தாண்டி இருக்கான், எந்த அளவு நினைச்சு பார்க்கலாமோ அதுக்கும் மேல இருக்கணும். நம்முடைய ஞானம்ங்கிறது கூட சொல்லல, பிரம்மாவுடைய ஞானம், சிவனுடைய ஞானம், விஸ்வசூரியனுடைய ஞானம் பிரம்மா சிவனை காட்டில் அதிகமா இருக்கக்கூடியவர்கள், அந்த ஞானத்தையும் தாண்டி கீர்த்தி இருக்கான், உழைப்பு இல்லாமல் எல்லை இல்லாமல் இருக்கான். அதனால மரியாதா தீச கீர்த்தியா, மரியாதையை கடந்து இருக்கக்கூடிய கீர்த்தியை உடையவன், ஒருவராலும் அளவிட ஒண்ணாதபடியான ஒரு குணங்களை உடையவன். பிள்ளை சாதிக்கும் போது கீர்த்தின்னு சொல்லல, பொதுவா குணம் சாதிச்சுட்டேன் உழப்பிலானே சொன்னபடினால, உலகத்தினாலதானே கீர்த்தி பெருமாளுக்கு. அதனால எல்லையற்ற குணங்களை உடையவன் அப்படின்னு. மரியாதா தீச கீர்த்தியான் நளி நனயனதஹா, அடுத்த பாட்டிலே தாமரை கண்ணா, செந்தாமரை கண்ணா தொழுவனையனை உணர்ந்தால் சேரும் வகையே சூழ்கண்டாய் வந்து. இங்க எங்கரமானி சொல்லும் போது செந்தாமரை கண்ணா அப்படிங்கிறார், தாமரை பூ போன்ற திருக்கண் மலர்ச்சி உடையவன் அப்படிங்கிறார். அதுதான் எடுத்து சொல்ற நளினா தாமரம், அப்படிப்பட்ட ஒரு நயனத்தை உடையவன் எம்பெருமான் வந்து தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய தாசர்களாக ஆக்கி ஆக்கி ஆக்கி அவர்களை தோற்பித்து அடிமை கொண்டருள்வதெல்லாம் இந்த தாமரை கண்ணை காண்பித்தான். இவனுடைய கண்ணை பார்த்தே எல்லாரும் யாமோகித்து போய் அவனுக்காக தன்னை எழுதி கொடுப்பவர்களாம் எல்லாருமே. அதனால மரியாதா தீத கீர்த்தியா நலி நனயனதா நாயகத்வா சுரானாம். அடுத்த பாட்டுல வரும்போது வானோர் கோமானே அப்படின்னு பார்த்தோம். நம்ம வானோர்னா நித்தியசூரிகள், நித்தியசூரியனுடைய நாயகன். பால் தொல் புகழார் குழந்தை கிடந்தாய் வானோர் கோமானே, யாழ் இசையே அமுதே அறிவின் பயனே அரியேனே அப்படின்னு. அப்போ நித்தியசூரியனுடைய நாயகனே அப்படின்னு அதனுடைய தாற்பயம், நித்தியசூரிகளை தனக்கு தாசனாக ஆக்கி கொண்ட மாதிரி நம்மையும் ஆக்கி கொள்ளக்கூடியவன் அர்த்தம். நித்தியசூரிகளோடு கூட எம்பெருமான் எப்பவும் தான் இருக்கான், அவளை ஒரு நாளும் சம்சாரத்துக்கு திருப்பி எல்லாம் அனுப்புறது கிடையாது. அவ எப்பவுமே சதாபிச்சி எப்பவுமே எம்பெருமான் அனுபவிச்சுட்டு இருக்காள். அப்போ அவர்களை தன் அனுபவத்தை பூர்ணமாக கொடுத்து அவர்களை தன் கூட வச்சிருக்கான் எம்பெருமான். அந்த மாதிரி இங்கே நம்மையும் தன்னுடைய தாசியத்திலேயே ஈடுபடுத்தி தன் கூடையே வைத்துக் கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நாயகத்வாத்சுராணாம் சர்வ சிரேஷ்யாதியோகாது, எல்லாரை காட்டிலும் சிரேஷ்டனானவன் அப்படின்னு. இதான் அரியேறேன்னு பார்த்தோம். இந்த சிம்மம், சிம்மம்னாலே காட்டுல சிரேஷ்டம்னா, சிரேஷ்டமான சிம்மம்னா எல்லாரும் காட்டுல சிரேஷ்டம்னா இருக்கு. அந்த மாதிரி பகவான் வந்து இந்த லோகம் மொத்தத்துக்கும் சிம்மமாக சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. சிம்ம சிரேஷ்டம் போல அனபிபவனீய நாய் நிறுத்து செய்ய தீப்தி யுக்ததையா ஸ்பிருகணீயமான திவ்ய விக்கிரகத்தை உடையவனும் ஆய் பெரிய விராட்டியாரோடு பிரிவில்லாமல் இருக்கையாலும் அப்படிங்கிற அந்த பாசுரத்திலே பார்க்கும்போது, ஏழாவது பாசுரத்திலேதான் நம்ம பார்த்தோம். அரியரே எண்ணம் பொற்சுடரே செங்கற் கருமுகிலே பெரியே பவளக்கொன்னே நாள்தோழிந்தாய் உணதொருளே பெரியாறுவே என்னை கொண்டாய் குழந்தை திருமாலேன் இருக்கு. திருமாலேன் பிராட்டியோடு சேர்ந்தவர், இது எல்லாம் பிராட்டியை விடக்கூடாது அப்படின்னு சேர்த்து சேர்த்து சொல்லணும். அதனால்தான் இங்க வந்து அரியேறே அப்படின்னு சொன்னத அந்த பாசத்தை சொன்ன மொத்தத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நேர்த்தி செய்ய தீத்தீர்த்ததையா ஸ்பிருகணீயமான திவ்ய விக்கிரகத்தை உடையவனாய் பெரிய பிராட்டியோடு பிரிவில்லாது இருக்கையாலும் அப்படின்னு. சர்வஸ்ரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அதனாலே அவன் வந்து அந்த சைக்கிய பாவத்தை காண்பித்து நம்மளை அடிமையாக்கக்கூடிய நான் என்ன சாதாரண கிட்ட நீ ஆசிரியக்கல, நீ பக்தி பண்ணும்போது சாதாரணமானவன் கிட்ட பக்தி பண்ணல, சர்வசிரேஷ்டான எம்பெருமானிடம் பக்தி பண்ணுகிறாய் அப்படிங்கறது நமக்கே புரிய வைக்கிறவன். அப்படி எம்பெருமான் தாசியேஸ்வே ஸ்வாபயான் ஸ்வாம் தன்னுடைய தாசிய பாவத்திலே தன்னுடைய பக்தர்களை ஆக்கிக் கொள்கிறான் என்று சடகி ஸ்தாபயாம் ஆச கிருஷ்ணம் சுவாமி நம்மாழ்வார் கிருஷ்ணன் இப்படிப்பட்டவன் என்பதாக ஸ்தாபித்தார் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க நம்மை தாசர்களாக ஆக்குவதற்கு ஸ்ரீ ஆறாவது பெருமான் தன்னுடைய ஆச்சரியமான திருமேனியை கொண்டும் இன்னும் ஆச்சரியமான கல்யாண குணங்களை கொண்டும் எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமாக தன்னுடைய பரம போக்கியத்துவத்தை காண்பித்துக் கொண்டும் நம்மை அடிமைப்படுத்தி நம்மை கைங்கரியத்திலே ஈடுபட செய்கிறான் என்பதாக தாற்பயம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.